பூச்சேனே ஒத்த பாதையா, என் நிழல் கூட உந்தன் பின்னே செல்லும். நீ என்ன செய்தாய் விக்கி தவிச்சேனே, உத்திடீர் அணைப்பார் என் மறுமுகம் உன்னால் கண்டேன் அடி. நீ என்ன செய்தாய் சொன்னாலும் கூட அடி கேட்பதில்லை எந்த நெஞ்சும். முடியாத நேரம் உன் பக்கம் என்றும் ஏங்கி தோன்றும். சோகத்தை தாடி உன் எண்ணம் எல்லாம் மாத்திவிடும். எண்ணங்கள் எல்லாம் ஒரு பாடம் போல ஓடிவிடும். முதல் காதல் கூட அடையது போல இருக்கேல, பல காதல் வந்தும் நான் கற்றுக்கொண்டேன் தப்புகளை. முதல் முறை போல அடுத்தோட வைக்கும் நோடுகளை நீங்க மாட்டேன். உன் பாதம் விட்டு நானும் என்ன சொல்ல, நான் வார்த்தை தேடி பாட தடுமாறும் என் புத்தி என்ன செய்ய. செய்தாய் விக்கித்த விச்சேனே, உன் தீடீர் அணைப்பான்.